black up minnal gonna strike down malle tulli poligiradhi vanna villum therigiradhi iyarkain vaasam paasam yanakku ippodu purigiradhi mannoda pacha pasumai ennai anbodu alaikiradhi no no no no no idu kavithai illa kartula varigal ye ye ye ye ye arindal aliyum munnoda kurraigal pirandal thaimadi inga irandavannukku aaradi நன்மை செய்ய நினைத்தவனுக்கு முடிவு என்பதும் இல்லையடி அன்பால நெறிஞ்ச பேர் மறையிடும் சுத்தி பாரு கொஞ்சம் ஊத்து பாரு இது போல எங்கேயோ இல்ல துள்ளு நம் தேசத்துல பரபித்தியாசம் மண் வாசம் பூ வாசம் பெண் வாசம் எங்க இத்துக்கு எங்க இப்புக்கு பகரு எடல சொல்லி சொல்லிக்கும் காலங்கள் அடும் விளையாட்டு மண்ணுக்கு தலாட்டு நம் பாட்டு உண்மையை இருந்து வெவைய செந்தி நீ உன்னால முடிஞ்சது உருவாக்க நீ பொடு வெதை தான் விதைக்கும் நேரங்கள் என்று எப்பவும் பேசுமாக்க நினைச்சல் இதுதான் சொரகம் அழிக்க நினைச்ச இதுதான் நரகம் to be will always be even after all if it's only limonene what do you need?